மாலை சூடும் வேளை அன்றி மாலை தோறும் நீலை இன்ப மாலை சூடும் வேளை அன்றி மாலை தோறும் நீலை ஏகாந்த மோகங்கள் ஏராளம் உண்டு கண்ணாடி கண்ணம் உண்டு மாலை சூடும் வேளை அன்றி மாலை தோறும் மாலை சூடும் வேளை அன்றி மாலை.